ஏ வந்தனம் வந்தனம் வந்தனம் வந்தனம் வந்த சனம் எல்லாம் வந்தனம் வந்தனம் இந்திரன் வந்தது சந்திரன் வந்தது இந்த சீனி மாதா இங்க எம்ஜிஆர் வந்தது என்டிஆர் வந்தது இந்த சீனி மாதா இந்திரன் வந்தது சந்திரன் வந்தது இந்த சீனி மாதா இங்க எம்ஜிஆர் வந்தது என்டிஆர் வந்தது இந்த சீனி மாதா கலை வளர்ந்ததும் இங்கேதான் காதல் சொன்னதும் இங்கேதான் கலை வளர்ந்ததும் இங்கேதான் காதல் சொன்னதும் இங்கேதான் கட்சி வளர்த்ததும் ஆட்சி புடிச்சதும் இந்த சீனி மாதா அட அமெரிக்காவில் ஆட்சி அமைச்சதும் இந்த சீனி மாதா வளர்ந்த பிறகு நாட்டுல குத்தம் குறைஞ்சிருக்கு கலை வளர்ந்ததும் காதல் சொன்னதும் கலை வளர்ந்ததும் இங்கேதான் காதல் சொன்னதும் இங்கேதான் கட்சி வளர்ந்ததும் ஆட்சி முடிச்சதும் இந்த சினி மாதா அமெரிக்காவில் ஆட்சி அமைச்சதும் இந்த சினி மாதா திரையில தங்கம் வளைஞ்சது எங்க சினிமா தான் திரையில தங்கம் வளைஞ்சது எங்க சினிமா தான் ஏ இந்திரன் வந்ததும் சந்திரன் வந்ததும் இந்த சினிமா தான் இங்க எம்ஜிஆர் வந்ததும் என்டிஆர் வந்ததும் இந்த சினிமா தான் இந்திரன் வந்ததும் சந்திரன் வந்ததும் இந்த சினிமா தான் இங்க எம்ஜிஆர் வந்ததும் என்டிஆர் வந்ததும் இந்த சினிமா தான் கலை வளர்ந்ததும் இங்கேதான் காதல் சொன்னதும் இங்கேதான் கலை வளர்ந்ததும் இங்கேதான் காதல் சொன்னதும் இங்கேதான் ஆட்சி வளர்த்ததும் ஆட்சி முடிச்சதும் இந்த சினிமா தான் அட அமெரிக்காவில் ஆட்சி அமைச்சதும் இந்த சினிமா தான் கட்சி வளர்த்ததும் ஆட்சி முடிச்சது இந்த சினிமா தான் அட அமெரிக்காவில் ஆட்சி அமைச்சதும் இந்த சினிமா தான் ஹே தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தானா அட தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தானா